நண்பர்களுக்கு வணக்கம். பதிவு கொஞ்சம் நீண்டுருச்சு. முக்கியமாக இந்த குழுவினுடைய குழு ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் வந்து ஒரு நீடித்த வேளாண்மை முறை வரணும். அடிக்கடி மீண்டும் மீண்டும் விதை விடுறது, பயிர் வைக்கிறது, மீண்டும் மீண்டும் மண்ணை நோண்டிட்டு நிற்கிறது, மண்ணை மீண்டும் மீண்டும் களை வெட்டுறது, மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் வெறுமனே நடவு, அடுத்தது அறுவடை, அது மாதிரி மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தோடு, அதாவது வந்து சுவையும் தரமும் மிகுந்த காய்கறிகள் தானியங்களை உற்பத்தி பண்ணணும். அதை விட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழுவில் உள்ள நண்பர்கள் வந்து அதை வாங்கி பயன்படுத்தணும். இது வந்து யாருடைய தயவும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த குழுவில் யார் யார் இருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச, வட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு 5 கிலோ 50 ரூபா ரேட்டில் தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறோம். அதனால் ஒரு 4 கிலோ 5 கிலோ நம்ம உறவினர்கள் கூட 4 பேர் சேர்ந்தால் ஒரு 5 கிலோ வாங்கிடலாம். சுலபமாக ஒரு விவசாயிகிட்டேருந்து வாங்க முடியும். அந்த மாதிரி உற்பத்தி பண்ண முடியுங்கிறதே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். இவ்வளோ ருசியோட ஒரு சுவையோட காய்கறி இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால் சுவைமிக்க ஆரோக்கியமான காய்கறிகள் வந்து எந்த நாள்லையும் மக்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட கற்றுக்கிட்டிங்கன்னா அல்லது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொருட்களுக்கு நீங்களும் உற்பத்தி பண்ண கற்றுக்கலாம். இந்த பொருட்களுக்கு வந்து நல்ல சந்தை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் ஒன்றா சேர்க்கணும். சுலபமாக உற்பத்தியாளர்கள் வந்து கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதும், நீண்ட நாளைக்கு வந்து விவசாயி வந்து கொஞ்சம் அமைதியாக நிம்மதி பெருமூச்சோடு வாழணும் அப்படிங்கிறதும், அந்த உரம் வைக்கிறது, இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது, அப்புறம் மீண்டும் மீண்டும் அதுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வேலையிலேருந்து விவசாயிக்கு வந்து இந்த விற்பனை மற்றும் உற்பத்தி அது மட்டுமே, அந்த அதாவது என்ன சொல்கிறது, இந்த அறுவடை மற்றும் விற்பனை மட்டுமே ஒரு வேலையாக இருக்கணும். அதுவும் ரொம்ப சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கூட்டமைப்புங்கிறதே தொடங்கியிருக்கோம். அதெல்லாம் நண்பர்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.